ప్రాచేతసాదేశపరత్పదాయ శ్రీభాష్యకారు ఉత్తమదేశాయ శ్రీశైలభూర్ణాయ నమోనమస్కారం. ప్రపంచే తమ నిరుభ్రాయ శ్రీనివాసానుకంపయ ఇక్షుకార సమంతేవ యమూర్త్యా సత్తరాయితం. మాతాపితా యువతయ తనయా విభూతి సర్వం విదేవ నియమేన మహిళయానా ఆద్యస్య కులపతే గుణాభిరామం శ్రీమత్తరంగిరిగుణం ప్రవమానమూర్తున ఎస్య సారస్వతం శ్రోత వకుళామోదవాదితం శుకీయాం విశ్రమాయానం సఖారింతముపాసనం. திருவரம்பிகளுடைய 1051வது அவதார உற்சவத்தில் அடியேறு சிங்கநாதன் ஒரு வாசிக கைங்கரியம் பண்ணது சாகசம் பண்ண இந்த வருஷம் விசேஷமா நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை நன்கு ரசித்தவர் சுவாமி தேசி. நம்மாழ்வாருடைய சாமவேத சாரபூதமான திருவாய்மொழி என்கிற ஒரு ஆத்தியாத்மிக காவியம் காவியம் எனப்படும். காவியம் அப்படின்னாலே அலங்காரங்கள், குணங்கள், ரசங்கள், அதே மாதிரி நீதி, புத்தி அப்படின்னு சொல்லியாக அதை பலவிதமான பிரமேயங்களோடு இருக்கிறது காவியம். அந்த காவியமானது ரசிக்கணும். ரசிக்கணும் அப்படின்னா சத்திய பரவிமதி அப்படின்னு காவிய சாஸ்திரத்தில் சொல்றார். சத்திய பரவிமதினா நம்ம படிக்க தேவை, கேட்க தேவை, நம்ம அறியாத ஒரு ஆனந்தம் இருக்கிறது, அதுதான் காவியம். அது சுவாமி நம்மாழ்வாருடைய சீர்திருப்திகளை நாம் எப்பொழுது அனுசந்தானம் பண்றோமோ அந்த சமயத்தில் நன்றாக இந்த விஷயத்தை நாம் வந்து அறியலாம். பெருமாள் வந்து பிரார்த்தனை பண்ற, ஸ்தோத்திரம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ணச்சேவே அந்த எம்பெருமானை எப்போது பிரார்த்திக்கிறாரோ அந்த சமயத்தில் அவரது கண்ணா அப்படின்னு சொல்றதோ மாயா வாமனே மதுசூதா நீயாய் என்றெல்லாம் அதே மாதிரி நம்ம திருவேங்கமையான மையத்தில் அகரவில்லை உரமாய் உலகம் உண்மையாய் என்ற ஆழ்வாரேன் முடிக்கணங்கள் விரும்பம் திருவேங்கரத்தாரே புகழம் எல்லா அணியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்ம அந்த பாசனம் சேர்க்க செய்வே அந்த திருவேங்கரமுடையாகிய திருவடிவாரங்கள் நம் கண்ணுனால் இருக்கிறது, அதுதான் காரியம். சுவாமி தேசிகன் இந்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபஞ்சத்துக்கு நவிலோகர்கள் தாத்பரிய ரத்னாவளி நவிலோகர்கள் சாரன் என்கிற இரண்டு கிரந்தங்களை நமக்கு வந்து அவர் அனுகிரகித்தார். அந்த ரீதியில நாம் வந்து மொத்தம் 16 உபன்யாசங்கள், நான் ஜிஸ்ட் சொல்லணும், 16 உபன்யாசங்கள். அந்த 16 உபன்யாசங்கள்ல முதல் 6, அதாவது சோகத்தூர் சுவாமி முதல் கொண்டு 6 உபன்யாசங்கள் இந்த திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய தனியங்கள். தனியம் இல்லாம பிரபஞ்சத்தை சேமிக்கக்கூடாது. தனியம் ரொம்ப முக்கியம். தனியம் அப்படின்னாலே பிரத்யேகமான ஸ்லோகம் அப்படின்ற அதனால அதனால என்ன இருக்கு அப்படின்னா பக்தாருடன் விஸ்வநாதனுடன் அப்படியே ஆரம்பித்தார் ஸ்ரீவன். நாட்டமணிகள் இல்லைன்னா நமக்கு 4000 பிரபந்தம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நாட்டமணிகளுடைய திவ்ய யோக தினம் மூலமாக நம்மாழ்வார்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை அவர்தான் சுவீகரித்து முக்தமான இந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு இந்த அதாவது பூலோகத்தில் மறுபடியும் நிலநாட்டினவர் சுவாமி சிவன் நாகமொழிகள். இதுல திரவிடோ மாறு ஆச்சா சுவாமி தேசியம் என்ன பண்ண எல்லாருமே சொல்லிட்டா திரவிட உபனிஷத்து தாத்பரிய ரத்னாவளி அதுக்கு பேர் கிரந்தத்துக்கு பேர் தெருக்கில் சொன்னார். திறக்காட்சம் என்ன என்ன புரியல அப்படின்வா எல்லா சுவாமிகளும் ஒன்றா சொன்னார். திரவிட உபனிஷன் உபனிஷத்துடைய ரகசியம் திரவிடம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருந்தாலும் தமிழ் பாஷையில எழுதப்பட்ட ஒரு ரகசியம். அது என்ன அப்படின்னா திருவாயுமை. அதனாலதான் சட்டகீது உபரிஷத் துக்த சிந்து துக்த சிந்து. அந்த உபரிஷத் என்கிற ஒரு ஒரு கடல், அதிலிருந்து கடல் அப்படின்னால ரத்னங்கள் தான் எல்லாருக்கும் போகும். அந்த மாதிரி ரத்னங்கள் என்கிற ஒரு பாரத சுவாமி தேசியம் கிட்டத்தட்ட, அதாவது எல்லாருமே சொல்லிட்டேன் இத்தனை ஸ்லோகங்கள் இத்தனை பதிகங்கள் இதெல்லாம் சொன்னான். அந்த மாதிரி ஒரு 126 ஸ்லோகங்கள் எவ்வளவு சார் இதெல்லாம் சொன்னார். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 16 உபன்யாசத்துல 6 பேருக்கு தனியங்களை கொடுத்தோம். அடுத்த 10 பேருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உபோத்தாரமாக இருக்கக்கூடிய உபோத்தாரம் இருக்கிறது, அந்த உபோத்தாரமாக இருக்கக்கூடிய 10 ஸ்லோகங்களை கொடுத்தோம். அந்த 10 ஸ்லோகங்கள்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சார சாரஸ்வதானாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம், பத்யாக்கிய மந்த செய்தே 2 ஸ்லோகம், பாஞ்சாலி காத்திர சௌபா 3, பாஷாதீதி பிரசஸ்தா 4, ஆரோ சாரீரகார்த்த கல்விக 5, பிராச்சிய தேவானுபூஞ்ஞாது பிரபன் 6, தேவஸ்ரீமான் புசித்தேவி 7, சேவியத்வாது போக்கியபாவா 8, பூதே தாசா மனசு 9, 10 இச்சா சாரத்திய சத்யாபித 11 ஸ்லோகத்திற்கு நிச்சயமோத்திய குணத்வார். இது வாஸ்தவமா முதல் தசகத்தினுடைய ஒரு சாரமா சொல்ற. இந்த விஷயத்துல எல்லாருமே உபன்யாசம் பண்ணா 5 ஸ்லோகம், அதாவது நமக்கு இதுல பத்தினால 5 ஸ்லோகம் ஸ்ரீவே புத்தபரம் ராகவாச்சார சுவாமியுடைய ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஆதவு சாரீரகார்த்தபிரபிஷதம் விஷதிர்வக்தி சாந்திரா சஞ்சயபோஷோ விபாகம் பகலின் சந்திரம் தாது பாட்டோபமல்லம் சமயம் கீதானுபந்தம் சகல வனுபதம் சாம சாதாரணம் சம்லக்ஷியம் சாவிதேயை எதிரபி தசகை மார்ச் அசர்வாதத்தைச்ச. ஒன்ன சிம்பல், நமக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பகவத் பாஷ்யக்காரர் செய்த ஒரு கிரந்தம். அதுல மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றது? 4 அத்தியாயங்கள் இருக்கின்றது. அதுல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கிறது? அதாவது மொத்தம் 14 பாடங்கள் தான் இருக்கு. எத்தனை அதிகாரங்கள் எத்தனை எல்லாத்தையும் சொன்னால் ஆதவு சாரீரகாட்சக்கிரமம் அப்படின்ற சாரீரக சாஸ்திரம் அப்படின்னாலே வேதாந்த சாஸ்திரம் சாரீரக சாஸ்திரம் பேசுறாங்க. அதனால அந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விம்சதியே பக்தி சாஸ்திரா அப்படின்னா விம்சதினா 20 பாசுரங்கள். அந்த 20 பாசுரமானது சாரீரக மீமாம்சா சாஸ்திர கிரமத்தை சொல்லணும்னா, அதாவது உயர்வா உயர்தான் அந்த 10 பாசுரமும், வீடலின் உத்தமம் அந்த 10 பாசுரமும் உபயாக அந்த சொல்றது. அதுக்கப்புறம் சங்கேபோதோ விபாகம் பிரத்தகத்தை சொல்லாம் சாருபாட்ட உபபன்னம் அப்படின்ன. இது வந்து சாருபாட்ட உபபன்னம் ருச்சாம் விபாகம் சமயப்பட்டது. சாருபாட்டம் அப்படின்னா நன்றாக சட்டமாக சொல்லக்கூடிய ரிக்வேதம். ரிக்வேத புரிதல் இருக்க நம்ம பத்மநாப சுவாமி இருக்க அது வேணா ரிக்வேதிகள் இன்னும் ரிக்வேதிகள். அந்த ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திருவாரங்கன்னு சொல்றாராம். கீதானுபத்தம் அப்படின்னு சொல்லும்போது சாமசாகா சாமதேயத்தை பற்றி சொல்றது. அதே மாதிரி சாவிதேயி தசகை எதிரபி திருவாரூரியன்னு எதிர்வேதம் இருக்கு அதுவும் சொல்றது. அதே மாதிரி ரசம் சுந்தராதி அர்த்த ரசங்கள் அகர்வ அசரவ வேதம் கூட அது எல்லாமே இப்ப சொல்லப்படுது. ஆக இதுல 21 பாசுரம். அந்த 21 என்கிற சங்கையானது ஒரு சாக ரிக்வேத சாக்கைய சொன்னது அது சொன்னது. அதே மாதிரி சஹஸ்ர சஹஸ்ர ரத்னா சாமவேதா சஹஸ்ர சாக சாமவேத அந்த சாமவேத அதெல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட இது அவ்வளவு சாட்சிகள் தான் இருக்கிறது அது சொன்னது. அதே மாதிரி 101 சாக எஜுர்வேதம் அதுவும் சொன்னது. சாந்திரச பிரதானமாக இருக்கக்கூடிய சிந்தாராதி அர்த்தரசங்கள் அது சொல்லக்கூடிய அசர்வுகள் சொல்றது. ஆக இந்த திருவாய்மையுடைய விஜய சம்பந்தமானது வேதோப பிரம்மணம். வேதோப பிரம்மணம் அப்படின்னா வேதத்தினுடைய விஸ்தார். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக தமிழ் பாஷையில பாஷா நீதிப்படுத்தான் என்றால் எல்லோருக்கும் புரியும்படியாக இந்த திருவாயுதி நமக்கு காண்பிக்கிறது என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதித்த இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நிறைய சொல்ல போகல. அதற்கு பிறகு இந்த கடைசி ஸ்லோகம், அந்த கடைசி ஸ்லோகமானது சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்ற இச்சா சாரத்திய சத்யாபிதகுண கபலாந்த கீதாந்த சித்தர் உபோதாரணீயாச்சாரியசாந்த கீதாந்த சித்திய சுத்தாந்த அப்படின்னாரு. அந்த இச்சா காலத்திய அப்படின்னா சுவாமி அதாவது சிவபதியான சிவன் நாராயணன் இச்சா கீதாரி மதோர்வே எல்லாமே தாய் தன்னுடைய சங்கல்பம் ஆழ்த்தினாலே எல்லாத்தையுமே வருவாங்க. அதே மாதிரி அர்ஜுனன் கூட்டனா நீ வந்து அது சாரதியாயிரு தேவோட்டன் நீ இது கூட்டார கூடலைய தானே சாரதியாக அவர் இல்லை. அதுதான் சுவாமி தேசிகன் இச்சா சாரத்திய யோகான் அப்படின்னா தன்னுடைய இச்சையினால சாரத்தியம் சாரத்தியம் அப்படின்னா அவர் சாரதியாக இருந்தது. சத்தியாபித குணம் தன்னுடைய குணங்கள் என்ன சீனிவாச சுவாமி சொல்ல எவ்வளவோ குணங்கள் இருக்கின்றது. ஒன்று அதாவது இந்த குணத்துக்கும் அந்த குணத்துக்கும் எங்கேயுமே ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம ஒரு விரோதம் இல்லாம அதேதான் ரெபுடேஷன் இல்லாம அவ்வளோ நன்றாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட பிரகாசிதமான குணங்கள் கமலாகாந்தா கமலாகாந்தா அப்படின்னா நம்ம இப்பவே வேணும் கமலாகாந்த் வைரோக்கியம் மங்களம் குழு அப்படின்னு சொல்றேன். கமலாகாந்தன்னா ஸ்ரீயகாந்தன், ஸ்ரீயகாந்தன் தான் சாட்சாத் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசனுடைய கீதாந்த சித்தது பகவத்கீதை, அந்த பகவத்கீதையினுடைய கடைசி அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம், அந்த பதினெட்டாவது அத்தியாயத்துடைய சாரம் என்ன அப்படின்னா அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல சர்வபிரம்மான் பரித்தெரிய மாம் ஏகம் சரணம் அகந்தா சர்வ அபேத்தியா மோட்ச ஈஷாவின் வாசித்தான் இருக்கே அதுதான் நம்ம வந்து சர்வாதிக்கு தான் நம்முடைய முக்கியமான சம்பிரதாயம். அப்பேற்பட்ட அந்த சரணாகதிய ஆச்சார சித்தைஹி அப்படின்னா சித்தது சித்தத்துனா அதுக்காக அவன் இங்கே சித்தமா இருக்கானா சித்தாந்த ஆச்சார சித்தைஹி நம்ம வந்து தப்பு பண்ணி சரணாகதி பண்றதில்லை. தப்பு பண்ணாம இருக்கணும், தெரியாம தப்பு பண்ணா அப்ப சரணாகதி பண்ணா. நெத்தியோட தப்பு பண்ணி யாரோ சொன்னா சுவாமி நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம் பரவாயில்ல யாரும் இல்லை நீங்க சாப்பிட்டது அப்பதான் பதிவு செய்து போவாது. அதாவது நீ வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் பதிவு செய்திருக்கிறதுலாம் அங்க இல்லை. எப்பொழுதுமே எந்த ரூபாயே நினைத்திருக்கிறோம், எப்பொழுதும் நினைந்தி இருப்பது நானே என்றபடியாக நான் இருக்கிறோம். ஆக எம்பெருமான இடத்தில் எம்பெருமானுடைய திருவருமானத்தில் உள்ளம் கொண்டவர்கள் அந்த மாதிரி இருக்கணும். அதாவது காரியமாகச்சே எனக்கு இந்த காரியமாக திருவாரம் செய்கிறேன் அந்த மாதிரி இருக்கவே கூடாதான். எப்பொழுதுமே எம்பெருமானை நன்றாக ஆழ்வாரம் திருமணி ஆழ்வாரம் இளம்புரைப்பல் உண்டுபாடி ஏமனையில் நிறத்தமாம் பரந்தரம் திருக்குறிப்பு வைத்ததாகி மன்னிசி பரந்து சென்று ஒன்றிலிருந்து முன்ன பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டியதே. எம்பெருமானத்திலேயே அந்த திருக்கூட்ட அதாவது ஆற்ற என்ன சொல்லுவாங்கன்னா புருஷா இது ஞாபகம் வச்சுக்கோங்களே அதை ஞாபகப்படுத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை நீங்க ஞாபகப்படுத்து உங்க காரியத்துக்கு நான் என்ன ஞாபகப்படுத்தி சொல்றது எங்களுக்கு நிறைய காரியம் இருக்கு. அவன் வந்து கொஞ்சம் ஸ்டைலிமா சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை சொல்லுவான். அதாவது அது மாதிரி நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. இதுதான் நம்ம பார்த்தோம் ஐயா. அதனால்தான் நம்ம சரணாகதி தத்துவம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவோ நமக்கு ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களின் சரணாகதி தான் பண்றாங்க சொல்ற அப்பேற்பட்ட ஆச்சார சுத்தை சதாக நம்ம திருவரணிகள் நாம் வந்து இங்கே ஓடிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம திருமலையிலேயே வாசம் பண்ணி திருவேங்கடமையான் கைங்கரியத்தையே பிரதானமாக பண்ணி தேவ விஷயத்துல, அதாவது இத்தனை தெய்வ சபை சேவிக்காரா இல்லையா தெரியாது. நம்ம தான் இந்த காலத்துல டூர் அப்படின்னு முதல்ல நக்ஷரதாவா சுவாமி டீ காஃபி அவர் அங்க ஒரு எழுதுவார், நான் டீ காஃபி உண்டு, டிஃபன் உண்டு, மத்தியானம் சாப்பாடு உண்டு அப்படின்னு சொன்னாதான் நம்ம போவோம். நம்மளுடைய சரீரத்தை வற்புறுத்தி நம்ம போகவே மாட்டோம். நம்ம முதல்ல கம்ஃபர்ட், நம்ம ஃபெசிலிட்டி அதான் முக்கியம் பார்க்கல. பெருமாள் முக்கியம் இல்ல, அவர் டூர்ல என்னென்ன போட்டுருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியா அது இல்ல. ஆனா திருமண நம்பிகள் இப்போ வந்து இந்த குழுவே நம்மளால காண முடியல. அவர் இருந்த காலம் எப்பேற்பட்டது, அவர் வேற எந்த தெய்வத்தையும் சேர்த்து தெரியும் போன்றது சேர்ந்தது போனதா இல்லையா தெரியாது. ஆனா இங்கேயே திருவைகளுடையான் தான் பிரதானம். நாயே தந்தையெல்லாம் தாரணேகிற மக்களெல்லாம் நோயை மக்கள் எங்கே முன்னே காண்பதோ ஆகினால் வேலையை பொங்கல் என்று ஒரு கையான திருவைங்கிறவா நாயே மக்களேன் நந்தியாளனை கொண்டல்லே அப்படின்னு சொல்லி அவர் எப்பொழுதுமே கிடந்த அப்பேற்பட்ட அதாவது ஆச்சாரியர்களுக்கு திருவள நம்பிகள் எந்த மாதிரி இருந்தாலும் ஆச்சார சுத்தையும் அனக குண கந்தி வந்தாலும் ஆச்சாரமும் ஆச்சாரம் தான் இந்த காலத்துல கைக்கிறது தெரியாது. எங்களால் முடியாது சுவாமி, நாற்பது மூணு மணிக்கு அந்த கோமாளிக்கு போனதுன்னா கணக்கியா பேசா மாட்டோம் போது பத்மநாதன் சுவாமி தமிழ்ந்தார் ஒரு நாளில் விடுவிட்டு விடுவிட்டு ஒருவர் வந்து சுவாமி பெற்ற தபால் உருவ அங்கே அங்க வந்து ஒரு ஆசிரமம் ஆண்டவர் ஆசிரமம் அங்க போய் திருமணத்துக்கு அவர் ஓட்ட இன்னும் ஓடிந்தா இருக்க அவர் இந்த ஊர்ல ஒரு 45 வருஷம் பெருமாளை கைங்கரியம் பண்ணவர்கள் வேற ஊர் பார்த்துட்டேன். இப்ப இந்த ஊர்ல பார்த்துட்டேன் வேற ஊர்ல சுவாமி எல்லா இடத்துலயும் தேசத்தால பண்ணிட்டே இருக்க அந்த அது சாத்தியமான அந்த குணங்கள் குணானுபத்தா அனுபத்தா அகில பயமுத்தாரணி எப்பேற்பட்டதுன்னா நமக்கு எம்பெருமான் தான் பயாசம், அவன் தான் பயத்தை உண்டு பண்றவன், பயத்தை போக்கடிக்கிறவன் அவன் தான். அப்பேற்பட்ட உத்தாரணி சகல சேதனர்களுக்கும் மயநிலத்திலுமாய் இருக்கக்கூடிய அது வந்து தற்சாருக்கு வழி, அதாவது சகவித்துவிட்ட சர்வீய சாதா தாதா தாத்பரிய ரத்னாவளி. இந்த தற்சாரு பதிவ பலத்தை கூட அது எப்பேற்பட்டதுன்னா தாமிரபரணிக்கும் அன்பிக்கிறது, இந்த தாத்பரிய ரத்னாவளிக்கும் அன்பிக்கிறது, எல்லாத்தையும் அதாவது இது விலட்சணம் அந்த பைலட்சணத்தை காண்பித்தது. ஆக இந்த இது வந்து உண்மை விஷயம் என்னன்னா சர்வ வர்ணர்கள் அதாவது இவ்வாறுதான் திவ்யப்பதத்தை வந்து அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு எல்லோருமே அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவானிகளை அவர் பிரதிபாதிக்கிறவனாக பிரதிபாதிக்கின்ற இந்த புதிய பிரபந்தங்களை எல்லோரும் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்பதற்காக பாஷாதீதி பிரசஸ்தா அப்படின்னு சொன்ன அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான எல்லாருமே அத்தியனம் பண்ணலாம். சமஸ்த பய நிவாரணமாக இருக்கிறது, திராவிட வேகத்தில் இருக்கிறது. அது அந்த ரத்னாவளி நாம் வந்து என்ன பண்றோம்னா ஒரு நகை வாங்குறோம். இந்த காலத்துல எல்லாருமே டவுட் வந்துருக்கோம், இது கிழிச்சா இந்த நிஜமான என்ன பட்ட பட்டியா நகை போட்டு வர அந்த விலையை பார்த்தா இது வாங்க முடியுமா சொல்றோம். சரி என்ன இருந்தாலும் அந்த ஒரிஜினலுக்கும் கிழிச்சப்ப டிஃபரன்ஸ் தெரியும். அதனால போது எதோ இல்லை, அதான் ஒரிஜினலா வாங்கிட்டா வெல்லிசா வாங்கணும், அதே கிழிச்சா வாங்கிட்டா நல்லா பட்ட பட்டியா வாங்கிட்டு வரா. அந்த மாதிரி இந்த ரத்னாவளி இந்த தாத்பரிய ரத்னாவளிய நாம் வந்து எப்பொழுதுமே நம்முடைய ஹிருதயத்துல தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சுவாமி தேசிகன் இந்த நிருபமிழ தாத்பரிய ரத்னாவளியை வந்து நமக்கு அனுகரிப்பதாக இந்த ஸ்லோகம் கூறுகிறது. இப்பொழுது அடியோட உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். அதாவது முக்கியமாக இந்த கிட்டத்தட்ட